காதல் என் காதல் அது கண்ணீரில் போச்சு அது போச்சு அட தண்ணீரில் காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்ப வெந்நீருல அடிடாவல உதடாவல வெற்றாவல தேவையே இல்ல எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல சுத்துது சுத்து வலையும் சுத்துது குப்புன்னு அடிச்ச வீரு நில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிச்சிரும் காலையில அடிக்கிறோம் ஒரு நில சுத்துது சுத்துது தலையும் சுத்துது குப்புன்னு அடிச்ச வீரு நில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிச்சிரும் காலையில அடிக்கிறோம் ஒரு நில அடிடாவல உதடாவல விட்டாவல தேவையே இல்ல எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல சுத்துது சுத்து சுத்து அலையும் சுத்து குப்புன்னு அடிச்ச வீர்னில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிஞ்சிரும் காலையில் அடிக்கிறோமோ.